சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அதை தேடும் துணை என்ன? ஓடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் அதை தேடும் துணை என்ன? ஏதோ அது ஏதோ அதை நானும் நினைக்கின்றேன். ஏதோ அது ஏதோ அதை நானும் நினைக்கின்றேன். ஏனோ அது ஏனோ அதை நானும் ரசிக்கின்றேன். ஏதோ அது ஏதோ அதை நானும் நினைக்கின்றேன். ஏனோ அது ஏனோ அதை நானும் ரசிக்கின்றேன். மின்னல் வருவது எதனாலே? எதனாலே தேகங்கள் கூடுவதால் இன்பம் வருமே அது போலே? கூடம் கடலோடு அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் போடுதல் போலே தெரிகின்றது. நாடிகளில் புது வேளம் போடுதல் போலே தெரிகின்றது. நல்லதுதான் தெரியற்றுமே உலகம் மெதுவாய் புரிகின்றது. நல்லதுதான் தெரியற்றுமே உலகம் மெதுவாய் புரிகின்றது. பகலினிலே வருவதில்லை இதறி ஏதோ வருகின்றதே. பகலினிலே வருவதில்லை இரவு எனும் நேரமெல்லாம் இருவருக்கே வருகின்றதே. இரவு எனும் நேரமெல்லாம் இருவருக்கே வருகின்றதே. ஓடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன? அலைகள் கரையேறும் வாரத்தே.